ஸ்ரீமதவாங்மயசுதாம்பதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசகுருவரியகிருபார்த்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கைதிவர்யகிருதாத்மரக்ஷம் வந்தேவரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் பாரத்வாஜம் ஷடாரிம் சுபகுணான் பண்டிவேந்திரம் பஜேஹம் சூனும் நாராயணஸ்ய சம்ஸ்காரமாப்ய ग्रन्थान् वीररुद्धीषकारे निस्तभारुम् निसन्ने श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयो अर्पितस्वात्मभारम् ீமஸ்ரீரங்கநாத்தயிருப்பாப்தமோஷாசிரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்சயே தேசிகேந்திரம் ராமானுஜதயா ஞானவைராக்யபூரணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் பிரணாமம் லக்ஷ்மணமுனி பவிஹென்னாபுமாமகம் பிரசாதயதி யத்ஸ்ருதிஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குரு பரம்பராயை நம்பாதுவீரன் மகிமைங்கிற தலத்துல நம் சுவாமி தேசிகன் பண்ணதான பாதுகா சரஸ்வரத்தினுடைய ஒரு மகிமையை அதனுடைய பெருமையை அதனுடைய விரிவான அர்த்தங்களை அனுபவிச்சுண்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு 18வது ஸ்லோகத்திலிருந்து அபார கருணாம்புதேஸ்தவகரு பிரசாதாதஹம் விதாதுமபி சக்னியாம் சதசஹஸ்ரிகாம் சம்ஹிதாம் ததாபி ஹரிபாதுகே தவ குணௌபதேசஸ்திதே உதாரதீயம் பவேத் இதி நிதாதீர்த்தஸ்துதி. இது சுவாமி தேசிகனுக்கும் பாதுகாதேவிக்கும் இடையே நடந்ததான ஒரு கற்பனையான சம்பாதம் அல்லது உரையாடல். பாதுகா தேவி கேட்கிற என்னை பத்தி எவ்வளவு ஸ்லோகம் பண்ண போறீர், இதுதான் பேசுகிறேன், என்ன பத்தி எவ்வளவு ஸ்லோகம் பண்ண போறீன்னு கேட்கிற சுவாமி ஈசிகன் பதில் சொல்ற, அடியன் 1000 ஸ்லோகம் பண்ண போறேன். அப்போ பாதுகா தேவி திரும்பி கேட்கிற, என்னை குறித்து 1000 மட்டும்தானா, ஏன் அதற்கு மேலே பாடுறதுக்கு எனக்கு பெருமைகள் இல்லைன்னு நினைச்சுட்டீரா அப்படின்னு பாதுகா தேவி கேட்க, சுவாமி தேசிகன் இப்படி இல்ல, ஒரு 1000 கட்டாயம் போராதுதான், உன்னுடைய கிருபை இருக்கும்போது அது 100 மடங்கு 1000 மடங்கு கூட எழுதலாம், கூட்டி கூட்டியா கூட எழுதலாம். ஆனாலும் அதெல்லாம் நான் பண்ண போறதில்லை, 1000 தான் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன், அதனால 1000. ஏன் அது என்ன 1000ங்கிற கணக்கு? ஏன் ஒரு 10,000 பண்றது, ஏன் ஒரு 100,000 பண்றது, எந்தத்துக்காக 1,000 வச்சிருக்கே அப்படின்னு பாதுகாப்பு தேவி சுவாமி பேசிக்கிட்ட கேட்க சொல்ற லட்சம் பாடினாலும் சரி கோடி பாடினாலும் சரி உன்னுடைய பெருமைய அந்த 100,000 ஸ்லோகங்களால கோடி ஸ்லோகங்களால சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியல அப்படின்னு விட்டுட்டு வருத காட்டிலும் அப்ப கோடி சொல்லிட்டு விட்டுட்டு வருத காட்டிலும் ஒரு 1,000 சொல்லிட்டு அது பெருமையை சொல்ல முடியாதுன்னு சொல்லி விட்டு வருதா மோனம். அதுக்கு மேல இந்த 1,000ங்கிறதான ஒரு சங்கைய அணியே தேர்ந்தெடுத்தா ஏ பாதுகாப்பு இல்லையே, நீதானே பூலகத்தில் இந்த ஆழ்வார்களிலே ஆச்சாரியராக வந்த நம்ம ஆழ்வாராக அவதரித்தாய், நீ வேறு பாஷ்யக்காரர் வேறு, அதாவது அப்படி எச்சரிக்கணும், நீ வேறு சடகோபர், அந்த சடகோபர்னு சொல்றதான நம்மாழ்வார் வேறு அப்படின்னு அடியன் தாக்கண்ட. அதனால நம்மாழ்வார் அடியனுக்கு காட்டி கொடுத்ததுன்னா எம்பெருமானுக்கு எவ்வளவோ பெருமைகள் உண்டோ இருந்தாலும் அந்த திருவாய்மொழியில 1,000 பாஷுரம் தானே பாடினார். அப்ப திருவாய்மொழி 1,000 தானே இன்னைக்கு இருந்திருப்போம். ஏன் பெருமாளுக்கு அதை காட்டினோம் பெருமையே இல்லையா? என்ன பெருமாளுடைய பெருமைய, அவனுடைய குணங்களினுடைய பெருமைய 1,000 பாசுரங்கள்ல மட்டும்தான் பாட முடியுமா? என்ன 100,000 கோடி பாட முடியாதா? முடியுமே. இருந்தாலும் அந்த நம்மாழ்வார் 1,000 சொல்லி கொண்டதுனால அதே நம்மாழ்வாரான பாதுகாதேவியே நீ அந்த ஓட்டி தீர்க்கிற சமயத்துல என் சிரசில வந்து உட்கார்ந்து 1,000 சங்கல்பம் பண்ணிவிட்ட. அதனால உன்னுடைய சங்கல்பத்தினாலே நான் 1,000 சொல்றேனே தவிர இனி என் இஷ்டத்துக்காக நான் சொல்லலை அப்படின்னார். அதுக்கு மேல சொன்னார், இனி எவ்வளவு பண்ணாதான் என்ன, 100,000 பண்ணா கூட உன்னுடையதான பெருமையை யாரால சொல்ல முடியுமா? உனக்கு கல்யாண குண கூட்டங்கள் மேல மேல ஆர்ப்பரிச்சுண்டு வருகின்றே இருக்குமே, அதை முடிக்க முடியாது, அதை யாராலையும் அவ்வளவு எளிதா சொல்ல முடியாது அப்படின்றார். சரி, பாதுகாப்பு சொன்ன அப்ப 1,000 தீர்மானம் பண்ணிட்டேன். ஆமா, 1,000 தான் பாடப்போறேன் அடியேன். சரி, நீ 1,000 பாடும் அடியேன் கேட்கிறேன். சுவாமி தேசியன் சொன்னார், அன்னைக்கு பெருமாளுடைய திருமணம் நீ என் தலையிலே எழுந்தருடைய பொழுது 1,000 இந்த முடிவை நீதானே ஏற்படுத்த, இப்போ அடியேன் வந்து ஏன் கேட்கிறேன், அதனால இந்த 1,000 ஒரு உதாரணமா இருக்கட்டும், அது போதும்னு சுவாமி தேசியன் சாதிக்க. சரி, அப்ப அந்த 1,000 பாடு நான் கேட்கிறேன்னு பாதுகாதேவி சொல்றதாக ஒரு கற்பனையான உரையாடல் இந்த முதல் பத்ததி 18 ஸ்லோகத்துக்கு நம் பூர்வர்கள் சொல்றார். அதற்கு மேலே 19 ஸ்லோகம், அனுகிருதனிஜநாதாம் சூத்திமா பாதயந்தி மனசி வசசி த்வம் சாவதானா மம ஸ்யாஹ நிஷமயதி யதாஸௌ நித்ரயா பூரமுக்தஃ பரிஷதி சகலக்ஷ்ம்யா பாதுகே ரங்கநாதஃ. ஹே பாதுகா தேவியே, நீதான் வேதாந்த தேசிகனான அடியேனுடைய மனசிலேயும் அடியேனுடைய வாக்கிலேயும் இருந்து உண்டு. எல்லாத்தையும் நீதானே பண்ணுவிக்கிறாய். உன்னை போட்டுண்டு எம்பெருமான் சஞ்சாரம் பண்ணும்போது நடக்கும்போது ஒரு ரம்யமான ஜில் ஜில் ஜில்ங்கிற ஒரு நாதம் வருமே, அதை அனுகரணம் பண்ணி அந்த சப்தத்தை திரும்ப எழுப்புகின்ற ரீதியிலே அடியேனுடைய ஸ்லோகங்கள் அமைய இருக்கின்றன. ஹே பாதுகா தேவியே, நீ என் நாக்கிலேயும் வாக்கிலேயும் மனசிலேயும் இருந்திருந்து இந்த ஸ்லோகங்களை நீ தான் பண்ண போற அப்படின்னு சொன்னார். அதுக்கு பாதுகா தேவி கேட்டது, சரி ஓ வாக்கிலேயும் நாக்கிலேயும் மனசிலேயும் இருந்து நின்று அடியேன், அதாவது பாதுகா தேவியான அடியேன் உனக்கு எல்லாத்தையும் பண்றதா வச்சுக்கோ, அப்படியே வச்சுருந்தாலும் நீ அதை எப்படி இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கிற. அதுக்கு சுவாமி தேசிகன் பற்றி சொல்ற, பெருமாள் ரங்கநாதனான பெருமாள் ரங்கநாயகியான பிராட்டி பாதுகா தேவியான நீ உங்களை ரெண்டு பக்கமும் சுத்தி பாகவதர்கள் வேத பாராயண பிரபந்த பாராயண பண்ணர்கள் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு இடத்துல உபன்யாசம் நடக்கிறது, கொஞ்சம் அதிக நாளி அந்த உபன்யாசம் எடுத்துக்க, அப்ப என்ன பண்ணுவா, நிறைய பேர் தூங்கி வழிவா, அது அடியன் பாதுகாசன சிறப்பை வாடும்போது கேட்போர்களுக்கு ஏற்படக்கூடாது. நான் ஸ்லோகங்களை கவனம் பண்ணி சமர்ப்பிக்கும் போது இந்த பாதுகா சகஸ்ரம் என்னாலே பாடப்படும் போது எம்பெருமான் தூங்கக்கூடாது, மற்ற யாரும் தூங்கக்கூடாது, மகாலட்சுமியோடு கூட எம்பெருமான் எழுதி எழுந்திருக்கிறதான அந்த சன்னிவேசத்தில் அதை எல்லாரும் கேட்டு நன்னா ரசிக்கும்படியாக இருக்க வேணும். அது நீயும் அடியனுக்கு அனுகிரகிக்க வேணும். பெருமாள் பிராட்டியிட சொல்லி அவளும் அடியனை அனுகிரகம் பண்ண வேணுமாக நீயே சொல்ல வேணும்னு சொல்லி இங்கே பிரார்த்தனை. அந்த பாதுகா தேவியே அதுதானே நமக்கு இன்றளவும் ஷடகோபமாக ஷட்டாரியாக நம் சிறமீது எழுந்து விடுகிறது. அதனால திருவாய் மொழி முதல்லேயே உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவன், மயர் வர மதி நலம் அருமை நன்றி எவன் அவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன், உயரது சுடரடி கொழுது எழு எது மனநேங்கள். அந்த மனசு விட்ட பிரார்த்திக்கிறார் நம்மாழ்வார். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மாழ்வார்னு இல்ல, எந்த ஆழ்வாரா இருந்தாலும் சரி, தன்னுடைய நெஞ்சை கூடி அந்த நெஞ்சுக்கு அறிவுறுத்துவதாக பாசுரம் அமைந்ததென்றால், ஏ மனமே நெஞ்சே அப்படின்னு ஆழ்வார்கள் சொன்னாக்க, அங்கே வேதத்தினுடைய உட்பொருளை ரொம்ப ரசகனமா ஆழ்வார் சொல்ல போறான். அதனால இங்கே முதல் பாசுரத்திலேயே தொழுது எது என்னே மனசை கூட்டு, நீ அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை தொழுது எழுதி. இதுல சுடர் அடின்னு சொல்ற இடம் வருவோம். அதுல அடின்னா எம்பெருமானுடைய திருவடி, சுடர் அடின்னா அந்த திருவடிக்கு ஒரு ஜாஜத்தை கொடுப்பதாக இந்த பாதுபேன்னே நம்ம தெரியவ அர்த்தம் பண்ணிட்டா. அப்போ சுடரடின்னா பாதுகையுடன் கூடியதான எம்பெருமானுடைய திருவடி அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாததான ஒரு வசந்த கல்யாண குணங்களை கொண்டவன் யார்னு ஒரு கேள்வி கேட்டுண்டு, அது அவன் ஒரு பதில சொன்னார். அதுக்கப்புறம் அந்த அயர்வே இல்லாததாக ஒரு எந்த விஷயத்தை நாம எடுத்திருந்தாலும், நாம அதை பண்ணும்போது நமக்கு ஒரு வளர்ச்சி உண்டாகும், அயர்வு உண்டாகும், மயர்வு உண்டாகும். இந்த மாதிரி அயர்வு மயர்வு எல்லாம் இல்லாதபடி மயர்வு அற மதி நலம் போகணும். அது யாருக்கு அதிபதி, யார் அதை கொண்டவன் அப்படின்னா அவன் பதில். இப்படி சோகம் என்ன, அயர்வு என்ன, மயர்வு என்ன, இதெல்லாம் யாரை பற்றி சொல்றது, இதெல்லாம் இல்லாதபடியான ஒரு உயர் நலத்தை கொண்டவன், மதி நலத்தை கொண்டவன் அந்த எந்தெருமா அப்படிங்கிறத அவங்கிற பதத்தினாலே சொல்லி, நாலாவது அந்த முதல் பாசனத்துல நாலாவது சுடரடி தொழுது எழு என் மனநேன்னு அந்த மனசு சொன்னாரே, அந்த மனசு நம்மாழ்வார திருப்பி கேட்டது, ஒரு நம்மாழ்வார என்னமோ எவன் எவன் எவன் மூணு கேள்வி கேட்டுக்கிட்டே அவன் அவன் அவன் அதுக்கு பதில் சொல்லி, அந்த அவன் எவன், அந்த அவன் எவன் தெரிஞ்சாதான அரியன் அவனை தொழுது எழ முடியும். இப்படி பூடகமா சொல்லிருந்தா அரியன் ஒண்ணுமே புரியலையே, அவன் யாரு நல்லா ஸ்பஷ்டமா விளக்கி சொல்லு அப்படின்னு கேட்டுது ஆழ்வாருடைய மனசு. ஆழ்வாரை பார்த்து கேட்குது, ஆழ்வார் பதில் சொல்ற, நீ என்னமோ ரொம்ப சுலபமா கேட்டுட்ட, ரொம்ப பெரிய விஷயம், உலகத்துல யாராலையுமே இதுவரையும் சொல்ல முடியாததான ஒரு விஷயம். இருந்தாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அவன் என்பவன் எவன் என்பதை சொல்லுகிறேன், கேளு நன்னா. மனசை ஒருநிலைப்படுத்தி நான் சொல்ல போறத கவனமா காது கொடுத்து கேளுன்னு மனசுக்கு சொல்லிட்டு சொல்ற. மனநத மல மர மலனி செயழுபரும் மனநுணரளவிலன் புரிவுணரவயிலன். மனநக மல மர இந்த உள் மனசிலே இருப்பதான மலமாகிற அந்த தோஷங்கள், அழுக்குகள், வாண்டாதவைகள் அது நீங்கணும், அது அறவேணும். மனநக மலமக அப்போ உள் மனசிலே இருக்கிறதான அந்த அழுக்கு நீங்க போகும், மலம் நீங்க வரும். உள் மனசிலே என்ன மலம் இருக்கு, அங்கே இரண்டு விதமான தோஷங்கள் இருக்கின்றன. அகங்காரம்னு ஒண்ணு, மமகாரம்னு ஒண்ணு. இந்த அகங்காரம் மற்றும் மமகாரத்தை ஒருவன் தொலைத்தால் ஒழிய அவனுக்கு ஆத்ம ஞானம் தராது. அதனால இந்த அகங்காரம் மமகாரத்தை முதல்ல தன்னிடமிருந்து ஒருவன் ஒழித்துக் கொள்ள போகும். அப்படி அந்த அகங்காரம் மமக்காரம் போனாதான் அந்த இடத்துல விஞ்ஞானம்னு சொல்றதான அந்த ஆத்ம ஞானம் எம்பெருமானை பற்றியதான ஒரு சிந்தனை, ஒரு அறிவு அங்கே எழுந்துவிட முடியும். அதனால அந்த அகங்காரம் மமக்காரங்கிறதான அந்த ரெண்டு பேய் நம்ம மனசுல குடியிருக்க அந்த பேயை பிடிச்சி வெளியில தள்ளணும். அப்படி தள்ளினால் உரிய நமக்கு அந்த ஆத்ம ஞானமானது வராது. நம்மளுடைய மனசுன்றது என்ன ஒரு இடம் தானே, அத ஒரு வீடு வீடு ஒரு அந்த வீட்டை வாடகை கொடுக்கணும்னு சொன்னா அந்த வீட்டுல ஏற்கனவே குடியிருந்தவன் காலி பண்ணதுக்கு அப்புறம் தானே கொடுக்க முடியும். இப்போ நம்ம மனசுல இந்த அகங்காரம் மமக்காரங்கிறதாலும் ரெண்டு பேர் குடியிருக்கா, இவ்வாற காலி பண்ணா தானே புதுசா வரவா வர முடியும். அதனால இந்த அகங்கார மமகாரத்தை நாம் நம் மனதிலிருந்து ஒழிக்கிற வரியம்தான் நமக்கு ஆத்ம ஞானம் ஏற்படாது, அந்த விஞ்ஞானமானது ஏற்படாது. அதுதான் அது மலர் விசை எழுந்தது. சரி, அந்த எம்பெருமான் யாருன்னு கேட்டையே சொல்றேன், நல்லா காதலித்து கேளுன்னு சொல்லிட்டு அளவுன் அவன் மனசாலே நாம் இத்தையவன் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியாததான நிலைமையிலே இல்லாதவன். அப்போ மனத்தாலே அறியப்படாதவன் அப்படின்னு சொல்ற. அப்போ மனசு நினைக்கிறது சரி, பகவான் உத்தரவன் சொல்ல போறா அப்படின்னு ரொம்ப கால தீட்டு கிண்டு பேசிட்டு இருந்ததோ அது என்னடா இந்த ஆழ்வார் ஏதோ சொல்லிட்டு கடைசியில இந்த அலங்கிருத்தி சிறச்சேதம்னு சொல்லுவாளே அது அலங்காரம் பண்ணி தலைய வருது இந்த துர்தேவதைகளுக்கெல்லாம் பலி கொடுக்கிற அந்த இடங்களை இந்த ஆடுகளை பேசுமே என்ன பண்ணுவான் இந்த ஆட்டுக்கு மாலையை போட்டு அது நன்மா பார்த்தால எழுந்து நன்மா குளிப்பாட்டி அதை அந்த கோவிலுக்கு கொண்டு வந்து அதுக்கு மாலை என்ன சந்தனம் என்ன குங்குமம் என்னன்னா போட்டு வச்சு அதுக்கு சூட சாம்பிராணி எல்லாம் காட்டி எல்லாம் பண்ணி அந்த குருதேவர கோயில பிரதட்சணம் பண்ண வச்சு கடைசியில வழிபடுத்துல வச்சு ஒரே வட்டாக கழுத்து வச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இங்கே அலங்கிருத்திய சிறச்சேது ஆஹா அது சொல்லப்படாதுன்னா மானா நகமால மரமால மிசை எழுதாரு மானா உணரடா இளன்னு சொன்ன உடனே எடுத்து மனசு இத்தகையவன் இல்லை அப்படின்னு. அப்போ மனத்தினாலே அளவிடக்கூடியவன் இல்லைன்னா அப்ப மனத்தினாலே அளவிடக்கூடியவன் ஒருவன் இருக்காம அர்த்தமா இருந்தா அந்த மனத்தினாலே அளவிடக்கூடியவன் என்பவன் யார்? அவன் ஜீவாத்மா அல்லது சேதனம் அல்லது சித்துன்னு சொல்றோமே அது அது ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் தன்னைத்தானே அறிகின்றதான அந்த அகமர்த்த ஞானம் இருந்து கொண்டே இருக்கும். அகம் அகம் அகம் அகம் தோணிகின்றே இருக்கும். அந்த அகமர்த்த ஞானம் இருக்கிறதுனால்தான் நாம நாம் எப்போதும் இருக்கோங்கிறதால உணர முடியும். இப்போ ராத்திரி இந்த கரண்ட் போயிட்டு லைட் இல்லை கையில டார்ச் வச்சிருப்போம் இதை சொல்லி வச்சிருப்போம் அதை அதுல டார்ச் ஆன் பண்ணி பார்த்தோம் வெளியில வருது எங்க சோஃபா இருக்கு எங்க சேர் இருக்கு எங்க கட்டி போறோம். யாராவது ஒருத்தர் தன் மேல டார்ச் அடிச்சுண்டு தான் இருக்கேனா இல்லையான்னு பாக்குறாங்க யாரும் பாக்குறது இல்லை. ஏன் அந்த குண்மிருட்டிலே கூட அவன் இருப்பதை அவன் சதாசர்வதா உணர்வதாலே அதுக்கு தான் இருப்பதை உணர்வதற்கு எந்த சம்யோகமோ அல்லது அந்த இந்திரியங்களுடைய இதுவோ தேவையில்லை. ஏன்னா அது அகமர்த்த ஞானம் தனக்குத்தானே ஆத்மாவுக்கு எப்போதும் தோன்றிக்கொண்டே இருப்பதாலே தான் இருப்பதை தான் எப்போதும் ஜீவாத்மாவானவன் அறிகிறான். இதுதான் மன அளவு உடையவன் இந்த ஜீவாத்மா. அந்த இந்திரியங்கள் கண்ணுறாது மூக்கு வித்தியாசம் அதனாலே எம்பெருமானை பார்த்து தெரிஞ்சுக்கலாமோ இல்ல தெற்கு தலைவி பார்த்து தெரிஞ்சுக்கலாமோ இல்ல எம்பெருமானுக்குன்னு ஒரு வாசனை இருக்குமே அது முகந்து தெரிஞ்சுக்கலாமோ அப்படின்னா இளம் அதுவும் கிடையாது. அப்போ இந்த ஒரு இந்திரியங்களாலே நாம் எதை தெரிந்து கொள்ள முடியும்னா ஒரு அச்சேதனமான வஸ்து இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். கண்ணால பார்த்து இந்த பொருளனா இருந்தா கடவி கையாண்டியா அந்த மாதிரி நம்மளுடைய இந்திரியங்களாலே நாம் ஒரு பொருள் இருப்பதை தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த அச்சேதன வஸ்துக்கள் நம்ம இந்திரியங்களுக்கு நாம அதை தெரிஞ்சுக்கிறதுனாலே உணர்வு அந்த இந்திரியங்களாலே நாம் எம்பெருமானை தெரிஞ்சுக்க முடியும்னா முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. அதனாலதான் கோடி உணர்வு அவை ஈரன்னு சொல்லி இப்படி அந்த அவன் அவன் சொல்றிய அந்த அவன் யாருன்னு மனசு கேட்கறதுக்கு அழகா சொல்ற அவன் சித்துமில்ல அச்சித்துமில்ல இந்த சித்து ரெண்ட காட்டிலும் விலட்சணமான வேறுபட்டவனான எம்பெருமான் அவன்தான் ஈஸ்வரன். அதைத்தானே நாம எந்த அளவோ நம்முடைய சம்பிரதாயத்திலே தத்துவத்துறைன்னு சொல்லிருக்கோம். இதனாலே அந்த எம்பெருமான் சித்துமில்லை அச்சித்துமில்லை அவன் ஜீவாத்மாவும் இல்லை ஜட பொருட்களும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே மனசுக்கு சொல்றாரே. அந்த மாதிரி இந்த இடத்திலேயோ இந்த பாகுதிகளுக்கும் சுவாமி தேசிகனுக்கும் நடக்கிற சம்பாதத்தில் ரொம்ப அழகான இந்த இடம் இருக்கு. அதுல அமுத நிஜநாத சுத்தி மாபாதையந்தி அந்த சுத்தி மாபாதையந்தி சுவாமி தேசியனுடைய மனசிலேயும் வாக்கிலேயும் அந்த பாதுகாதேவி வந்து தானே உட்கார்ந்து இந்த எப்படி எம்பெருமானுடைய சஞ்சாரத்தின் போது அந்த திஞ்சின்னு உரிய கேட்டு பண்றாரோ அந்த மாதிரி பண்ணணும். அது மட்டுமில்ல தான் பாதுகாசம் சொல்லும் போது பெருமாள் பீராட்டி அந்த கோஷ்டி பாகவத கோஷ்டி சமதியா வந்து எல்லாரும் கேட்கணும். ஒருத்தரும் தூங்கி வடியாமல் இருப்பதற்காக இந்த பாதுகைகள் அனுகிரகிக்க வேணும்னு ஒரு பிரார்த்தனையை இந்த 19வது ஸ்லோகத்தில் சொன்ன பிற்பாடு இந்த பிரஸ்தாப பத்தத்தினுடைய கடைசி ஸ்லோகமான ஸ்வை விஹிதா ஸ்துதிகேஷா பதரக்ஷிணி பவதி ரங்கனா தபதே தூபரி கிருதாசபரியா நமதாமிவனாதினாம் சிரசி. பாதுகாதேவி கேட்கிற நான் தனியா இருந்து நீ என்னை பத்தி ஒரு 1000 ஸ்லோகம் பாடினா கேட்கலாம், ஆனா நான் எம்பெருமான் திருவடியில என்ன இருக்கேன், அந்த பெருமானுடைய திருவடியை விட்டு நான் தனியா வர முடியுமா என்ன, என்னை மட்டும் நீ சோத்திரம் பண்றதுங்கிறது எனக்கு இஷ்டமா தோணல, அதனால பெருமாள் பிராட்டியும் சேர்த்து பண்ணு அப்படின்னு பாதுகாதேவி சுவாமி தேசிகனிடத்திலே சொல்றார். அதுக்கு நம் சுவாமி தேசிகனிடத்தில் சொல்ற அடியேன் உன்னை பத்தி ஸ்லோகம் பண்ணேன்னா அது யாரை போய் சேரும் எங்கு போய் சேரும், ஏன்னா சர்வசப்த வாஷி என்பதுமா நாம எதை சொன்னாலும் அது அவனைத்தானே போய் சேரும். அதனால உன்னோடு சம்பந்தப்பட்டதான அந்த எம்பெருமானுடைய திருவடியை அது சேருமா சேராதா. இப்போ நாங்க நித்யா ஆத்துல திருவாராதனம் பண்ணும் போது அர்ச்சனைன்னு ஒண்ணு பண்றோம், அத அந்த அர்ச்சனையில புத்தத்தையும் துளசியும் எம்பெருமானுடைய திருவடியிலே சமர்ப்பிப்பதாக நினைத்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அத பாதிக்கு என்ன எம்பெருமானுடைய திருவடி இங்கே பாதிப்பேன். அப்ப அந்த பாதுகையில் தான் நாங்க சமர்ப்பிக்கிறோம். அப்போ அந்த பாதுகையில சமர்ப்பிக்கிறதான அர்ச்சனையானது அது எம்பெருமானுக்கு பண்ண அர்ச்சனையாக ஆறவா இல்லையா? அதே மாதிரி 1000 சோமாடியன் பாடினேன்னா அது எம்பெருமானை பாடியதாகத்தானே ஆகும். ஒரு சமயம் மகாபாரத யுத்தத்தின் போது சிவபூஜை பண்ணணும் அப்படின்னு அர்ஜுனன் நான் சிவபூஜை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் பகவான் கிருஷ்ணனிடத்துல. ஒன்னும் டைம் கிடையாது, அதுக்கெல்லாம் இது பண்ண போறேன். ஒரு சிவன் தானே பூஜை பண்ணணும். சரி, என் திருவடியில நீ மலர்களை சமர்ப்பி அந்த சிவனுக்கு நீ பூஜை பண்ணதாக அது ஆயுதம் கவலைப்படாது என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னான். அர்ஜுனனும் அந்த கிருஷ்ணன் சொன்னபடியே பண்ணினான். அவனுக்கு கிருஷ்ணன் சொல்றதுக்கு ஒரு சந்தேகம். சரி, கிருஷ்ணன் திருவடியில நாம புஷ்பங்களை அர்ச்சனை பண்ண அர்ச்சித்தால் அது எப்படி சிவபெருமானை போய் சேரும் அப்படின்னு சொல்ற இருக்கு. கிருஷ்ணன் சொல்றத கேட்போம். தன்னுடைய அன்பினுடைய நிலையினாலே அந்த புஷ்பங்களிலே சில அந்த குறியீடுகளை இட்டு அதை சமர்ப்பிக்கிறான். அப்புறம் வேலை எல்லாம் முடிஞ்சு யுத்தம் எல்லாம் முடிஞ்சு ராத்திரி அந்த இது போறான். மறுநாள் காத்தால யுத்தத்துக்கு வரத்துக்கு முன்னால சிவபூஜை பண்ணுவோம். அப்போ அந்த சிவபூஜை பண்ணணும்னு தெரிஞ்சு பார்த்தாக்க இவன் நேற்று அன்பினாலே என்னென்ன குறியீடுகளை இட்டு சமர்ப்பித்து இருந்தாலும் அத்தனை புஷ்பங்களும் அந்த ருத்ரமூர்த்தியான சிவபெருமானுடைய அவனுடைய திருமுடியிலே தலையிலே அலங்காரமா வீற்றிருக்கிறான். இவன் பண்ணதான அர்ஜுனன் பண்ணதான அர்ச்சனன். அதனால எப்படி கண்ணன் திருவடியிலே அர்ஜுனன் பண்ண அர்ச்சனையானது எம்பெருமான் திருமுடியிலே அதாவது சிவபெருமானுடைய திருமுடியிலே சென்றடைந்ததோ அந்த மாதிரி உண்மையில அடியேன் பாடுறதான இந்த ஆயிரமும் அது எம்பெருமானுடைய சிவசுபதியத்தம் போய் சேருன்றதுல எந்த விதமான சந்தேகம் அடியேனுக்கு இல்லை. இந்த இதான் ஆழ்வார்களும் சிவன்முடிலே தான் கண்டு பார்த்தெழுந்து இந்த பைந்துலாயின் பெருமை மொழி இரண்டாம் வகையிலேயே அது அற்புதமா நம்ம ஆழ்வார் சாதிக்கிறார். இன்னொரு விதத்தில் பார்த்தா எம்பெருமானுக்கு பண்றதான அர்ச்சனை ஸ்தோத்ராதிகள் பக்தனுக்கு போயும் சேரும். அதனால பாதுகை என்பது அடியேனுடைய ஆச்சாரியனை போலே அந்த ஆச்சாரியனுக்கு அடியேன் அர்ச்சனை பண்ணினால் அது பெருமானுக்கு போய் சேரும்ங்கிறதுல அடியேனுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படி ஆச்சாரியர்களே மிகச் சிறந்தவர் யாரு? சட்டகோபன் நம்மாழ்வார். இப்போ அவருக்கு அடியே நிட்ட மலரானது கட்டாயம் பெருமாளுக்கு போய் சேரு. திருவழிக்கு தோற்றம் பண்ணினா அது வெறும் திருவடிக்கு மட்டும் பண்ணதான சூத்திரமாக ஆகும். ஆனா அந்த திருவடிக்கு கீழே இருக்கிற திருவடி நிலையான பாதுமிகளுக்கு பண்றதுங்கிறது இரட்டிப்பான பெருமையுடையது. அதாவது பாதுமையும் கூடவே அழுவாரையும் சோப்பிரமணதாராகும். அப்படியே அந்த பாதுகா பிரபாவத்தை வெளிக்கொள்கிறதான அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தையும் பாடினதாக ஆகும். இதனால ஒரு கதில ரெண்டு மாங்கான் தான் சொல்லுவா பழமொழி. இப்போ சுவாமி தேசிகன் கேட்கிற ஒரு கதில நான் மூணு மாங்காய் அடிக்க போறேன். இப்படி இந்த பாதுகா சங்காத ரூபமாக சுவாமி தேசிகனிடத்திலே இந்த 17, 18, 19 இருந்ததுங்கிறதான இந்த பிரஸ்தாவ பத்தியுடைய 4 ஸ்லோகங்களும் இருந்தது. இதோட இந்த பிரஸ்தாவ பத்தியை நிறைவு செய்து இந்த முதல் பத்தியான பிரஸ்தாவ பத்தியை தரக்கட்டுற நம் ஆச்சாரிய வள்ளல் ஸ்ரீகமாந்த மகாதேசன். இதுல இந்த பிரஸ்தாவ பகுதி எப்படி ஒரு அமைஞ்சிருக்குங்கிறத எனக்கு தெரியவா ரொம்ப அழகாக சொல்லிருக்க. முதல்ல பாகவதால ஸ்தோத்திரம் என்ற சந்தகான ஆரம்பிச்சு முதல் 4 ஸ்லோகங்களாலே அந்த பாகவதோத்தமர்களை அந்த சீரிய வைணவர்களை அங்கே ஸ்துதிக்கிறார். தன்னுடைய கவித்துவம் எப்படிப்பட்டது என்பதை அடுத்த 4 ஸ்லோகங்களிலே தெரிவிக்கிறார். அவன் அடக்கமாக தான் எதையும் செய்யவில்லை என்பதை அடுத்த 5 ஸ்லோகங்களிலே வெளிப்படுத்துகிறார். தனக்கு யோகித இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி மேலே 3 ஸ்லோகங்களிலே சொல்லி சுவாமி தேசிகனுக்கும் பாதிகளுக்கும் நடந்த சம்பாத ரூபமாக 4 ஸ்லோகங்களை சொல்லி இந்த பிரஸ்தாவ பத்திய தலை கட்டுகிறார் நம் தூப்புள்வது சுவாமி தேசிகன் சொல்லுங்கள். அடியே இன்றைய உபன்யாசத்தை தொடர்ந்து கட்டுகிறேன். கவிதாரிய சிம்ஹாய கல்யாண மனசாரினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.